ரானியான குத்தோ இல்ல பொண்ணு நீ குத்த வச்ச தேனே கண்ணுக்குள்ள வச்சு உன்னை காப்பாத்துவேன் நானு எத்தனையோ எண்ணிக்க தெரிஞ்சது எனக்கு மச்சம் மட்டும் எத்தனையோ இன்னமும் எடுக்கல கணக்கு நாவெல்லாம் கரட்டில் முளைச்ச மொட்டு ஓ வேட்டி எடுத்து வேலி கட்டு ஓ அண்ணா கயத்தில் முடிஞ்சு கெட்டு ஏன் ஆயுள் முழுக்க அன்ப கொட்டு கருவ உள்ள நெஞ்சில் நான் வாசம் பண்ண போறேன் வாரம் வரும் முன்ன உன்னை மாசம் பண்ண போறேன் சம குழி கூவ சங்கதிக்கு வாரேன் ஒத்த முத்தம் தந்த நாரட்ட புள்ள தாரு பாலு தகிதா உறையும் முன்ன பத்து தடவை சேர்ந்திருப்போம் தயிர் மோரா மாறு மட்டும் மட்டும் எனக்கு இருக்கணும் உறவா நான் வெள்ளாங்கரட்டில் முளைச்ச